ஹோட்டலா ட்ரிங்க்னக்கா கிளாஸ்லா ரோட்டல சைட்ஸ் எல்லா டம்மா டம்மா ட்ரம்ஸ் லா டிங்க சிக்கா டான்ஸ் லா local Life is cycle, நீங்கள் சல் சல்லே.